என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன், என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன், கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன், என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன், கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, என் மனச பறி கொடுத்து. பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன், என் மனசு பறி கொடுத்து.